ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமுகுந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பத்மநாப குரவே நமஹ. நீலாங்கத்தனகிரி ததே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமகிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்தபாயி. சுபகிருத் வர்ஷிய திருப்பாபி உபன்யாசே சம்ஸ்கிருதே கிரியமானே அத்யதன பத்யம் பவதி சதுர்விம்சதிதமம் பத்யம். அன்று உலகம் அளந்தாள் அடிபோற்றி இது ஆரம்பியமான பத்யம். பூர்வஸ்மின் பத்யே மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்திருங்கும் இத்தியஸ்மின் பத்யே உன் கோயில் நின்றுங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அருள் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் இது பிரார்த்தனா ஏவ. கிந்து சாச்ச பிரார்த்தனா ஆக்ஞா இவ பாதிஸ்ம. கோபகன்யாக அருகந்தி வா பகவந்தம் ஆக்ஞாபயிதும் இது பிரிச்சதே சேத்து பகவான் ஹி பக்தானாம் வஷம் கதஹ. ஸ்வயமேவ பக்தி கலு தஸ்ய தஸ்ய ஏவ தஸ்யைவ கீதாயாம் அபிச்ச தஸ்ய சகா ஏவம் பக்தஹ அர்ஜுனஹ சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் மே ஸ்தாபய மேச்சுத ரதம் ஸ்தாபய மேச்சுத இது ஹி ஆக்ஞப்தவன். அஸ்து ஆக்ஞா வா பிரார்த்தனா வா பவது பகவான் ஸ்ருதவான் பகிரபி சஹ இதானிம் ஆகச்சதி ஆகச்சன் அஸ்தி இதி அஸ்மாபிஹி பாவனீயஹ. கோபகன்யாஹ பகவந்தம் திருஷ்டவத்யஹ தஸ்ய கதிஹி பஹு சுந்தரா ஆசீத் தஸ்ய பாதமூலமேவ திருஷ்ட்வா போற்றி போற்றி நமோ நமஹ நமோ நமஹ அடி போற்றி பத்யாம் நமோ நமஹ இதி ஸ்துதிம் குருவந்தி அனேன பத்யன அத்யதன பத்யன பகவதஹ பாத மூலமேவ அஸ்மாகம் கதிஹி கலு தஸ்ய பாதோபிஹி கமல சதிருஷௌ கமல நிபௌ மலர்மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன இது சுவந்தி திராவிட பாஷாயாம் வேதாந்தாச்சாரியாக வேதாந்த தேசிகாக. மலர்மகள் கைவருட மலர்மகள் லக்ஷ்மி லக்ஷ்மிஹி சாபி பங்கஜ மயா இது வக்தும் சக்யதே. தஸ்யாஹ ஹஸ்தௌ அபி பங்கஜ சதுஷௌ தாப்யாம் சா பகவதஹ பாதௌ ஸ்பிருஷதி தேன பகவதஹ பாதௌ ரக்தமயௌ ஜாதௌ தர்சனே ரக்தமயோ சிவந்தன இதி ஸ்துவந்தி வேதாந்தாச்சாரியாக. இதானிம் பத்யம் ஸ்ருணுமஹ. அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயிருந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரும்பாவாய் அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ஒன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரம்பாவாய் அன்று கதா அன்று இத்தியுக்தே தஸ்மின் தினே ஏகஸ்மின் தினே கதா தச்ச தினம் வாமன அவதார சமய மகாபலினா இந்திராதய தேவாக தேஷாம் சம்பத்தியம் பரித்தியஜ்ய துக்கம் அனுபூத்தவந்த தஸ்யைவ இந்திரஸ்ய அனுஜஹ பூத்வா பகவான் வாமனோ பூத்வா மகாபலினஹ யாகசாலாம் கத்வா தஸ்மாத் த்ரிபதம் யாவத் பதத்ரயம் யாவத் பூமிம் யாச்சயித்வா அனந்தரம் திருவிக்ரமோ பூத்வா சமஸ்தம் ஜகத் தானரூபேன புனப் பிராப்தவான் பிராபயித்தவான் அபி இந்திரேபியஹ அன்று இவ்வுலகம் அளந்தாய் தஸ்மின் தினே வாமன அவதார சமயே லோகானாம் மாபனம் கிருத்தவான் பதத்வயேனேவ மாபனம் கிருத்தவான் இதி த்ருதீயேன பதேன மகா பலினம் மகாபலினஹ ஆசீர்வாதம் தத்தவான் இதி அடி போற்றி உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு இதிஹி கோதாதேவியாக பிதுசரணாக விஷ்ணுசித்தாக அஸ்துவன் உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு இதி பத்ரம் பத்ரம் தே இதி நமஹ அனந்தரம் வாமன அவதாரஸ்ய ஸ்தபனாந்தரம் ஸ்ரீராம அவதாரஸ்ய ஸ்மரணமாயாதி பூர்வஸ்மின் பத்தியே தூ நரசிம்ம அவதாரஸ்ய அனுபவஹ இதானிம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி திருவடி நோவ நடந்து நடந்த கால்கள் நொந்தவோ அயோத்தியாதஹ ஸ்ரீலங்கா பரியந்தம் பகவான் சலன்மேவ ராவணம் மாரித்தவான் சீதாம் சீதாயாஹ அன்வேஷணம் கிருத்வா சஹ லங்காபுரீம் கத்வா ராவணம் மாரித்தவான் சென்று அங்கு தென்னிலங்கை சென்றாய் வீரியம் வீரியவத் வீரியவதாம் ஸ்ரேஷ்டஹ கலு அதேவ வைரிணஹ அரிணஹ பிரதேசம் கத்வா ஏவ தம் மாரித்தவான் ஸ்வஸ்ய பலம் பிரகடயித்தவான் இதி பாவஹ திரள் போற்றி வீரஹ வீரியம் வீர்யாய நமஹ இதி புனஹ ஏகவாரம் நமஹ நமமுக்திம் விதேம இதிவத் ராமாவதாரஸ்ய மங்களாசாசனம் கிருதம் இதானிம் தஸ்யாக பிதாபி பித்தசரணாகாபி இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இதுஹி அஸ்மரன் ராமாவதாரம். கிருஷ்ண இதானிம் பசியதி பவது வாமாவதாரஹ பவது ராமாவதாரஹ இத்யாதயஹ சர்வேபி பவந்து. அஹமிதம் சாக்ஷாத் பவதீனாம் புரதஹ பவாமி. மம பிரசம்சா மம ஸ்துதிஹி கதா பவிஷ்யதி இதிவத் சஹ பஷ்யதி சஹ அபஷ்யத் தத் அவகத்திய பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ஹே கிருஷ்ண, கதா கிருஷ்ண சகடாசுரம் மாறித்தவான்? வதந்தி திருமங்கை ஆழ்வார் மகாபாகாக, ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த எழுதிங்களில் சப்தமாச வயஸ்க ஆசீத் கிருஷ்ண. ததைவ பொன்றச்சகடம் சகடாசுர ஆகத்தவான், கம்சேன பிரேரித பிரேஷித சகடாசுர தத்திர ஆகத்தவான் கிருஷ்ணம் மாலையித்தும். தச்ச சகடம் பத்பியாம் கமலசதிருஷ பத்பியாம் ஏவ தாடயித்வா தஸ்ய பஞ்சனம் கிருத்தவான். பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அதேவ தவ யசசே நமஹா, தவ யசசே நமஹா இதி புகழ் போற்றி. கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. கன்று குணிலாய் குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. கம்சஸ்து கிருஷ்ண பயாத்து ஏகைக்கம் ராட்சசம் துர்ஜனம் கமபி பிரேஷயன் ஆசீத். தே ஹலு விவித வேஷான் ஸ்வீகிருத்திய ஆகத்தவந்தஹ. தேஷு ராட்சசத்வயம் த்வௌ ராட்சசௌ ஆகதவந்தௌ யுகபத் ஆகதவந்தௌ. ஏகஹ வத்ஸஹ அபூத், அன்யஹ ஃபலம் கிமபி அபூத். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. ஏகஹ வத்ஸாசுரஹ அன்யஹ கபித்தாசுரஹ இதி. வத்ஸாசுரம் ஸ்வீகிருத்திய ஹஸ்தே ஸ்வீகிருத்திய தம் பிரமயித்வா கபித்த விருட்சம் பிரதி க்ஷிப்தவான் கிருஷ்ணஹ. தேன த்வாவபி மிருதௌ. வத்ஸாசுரஹ ஏவம் கபித்தாசுரஹ த்வாவபி திவம் கதஹ திவம் கதௌ. கன்று கொண்டு விளங்கனி எரிந்து ஆனிலைக்கு அழிவென்று மாமகி நின்று காத்து வந்தான் நிலமாமகற்கெதியான் இதி ஸ்துவந்தி திருமங்கை ஆழ்வார் மகாபாகாக. சயேவ கன்று கொண்டு விளங்கனி எரிந்து ஆனிலைக்கு மழை ஆனிலைக்கு அழிவென்று மாமகி. இதானிம் ஜடித்தி ததேவ வதத்தி கோதாதேவி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. ஏதது அனந்தரம் ததேவ பவதி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. கோவர்தன கிரிதாரி கலு சஹ குன்று கோவர்தன கிரிம் ஆதபத்திரம் இவ ஹஸ்தே நிதாய சர்வானபி கோபான் தேஷாம் பந்துஜனான் காஹா சர்வானபி ரக்ஷிதவான் கிருஷ்ணஹ. யதா வாமனஹ பபூவ ததா ஸ்வஸ்மை பிராதுஹு இந்திரஸ்ய சர்வாமபி சம்பத்திம் புனர் ஆணித்தவான். சயேவ இந்திரஹ இதானிம் கிருதக்னஹ ஆசீத். கிருஷ்ணஸ்ய உபகாரம் விஸ்மிருத்ய சஹ சர்வா அபி பூஜா மமைவ பவது மஹ்யம் பவது மத்கிருதே ஏவ பவது இதி சஹ கர்வம் பிரகடித்தவான். தஸ்ய கர்வ பங்காய கிருஷ்ணஹ கோபஜனான் ஏவ முக்தவான். ஏஷஹ கோவர்தனகிரிஹி ஏவ யுஷ்மாகம் பூஜாம் அர்ஹதி நது இந்திரஹ. அதேவ கோவர்தனகிரேஹே பூஜாம் குருத இத்யுக்தவான். பூஜாயாஹ ஆரம்ப சமயே இந்திரஹ குபிதோ பூத்வா கல்மாரி புவிந்தான் இதி. விருஷ்டிஹி ஜாதா ததா கிருஷ்ணஹ கோவர்தனகிரிமேவ ஆதபத்திரமிவ ஹஸ்தே நிதாய ரக்ஷிதவான் இதி. பக்தாஹ கலு பகவதே ஆதபத்திரம் தரந்தி. அஹோ அத்ர து கிருஷ்ணாவதாரே பகவானேவ பக்தானாம் கிருதே ஆதபத்திரம் தரித்தவான் இதி தஸ்ய சௌலபியம். அதேவ குணம் போற்றி குணேப்யஹ நமோ நமஹ தவ இதி ஸ்தௌதி கோதாதேவி. ததனந்தரம் வென்று பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி இந்திரஹ ஸ்வஸ்ய ஸ்கலிதம் அதவா சம்பிரமம் அவகம்ய ததனந்தரம் விருஷ்டிம் சமீச்சினதையா முக்தவான் மோச்சிதவான். ததனந்தரம் கவாம் ரக்ஷணம் கர்த்தவியம் கலு கிருஷ்ணேன கோபபாலேன. ததர்த்தம் கவாம் வைரிணஹ ஏபி ஆசன் வியாக்ராஹ சிம்ஹாஹ தான் மாரயித்தும் ஹஸ்தே வேல் இத்தியாக்கிய ஆயுதம் தத்தவான். கோபாஹ கலு ஆயுத பானையஹ தேஷாம் கவாம் ரக்ஷணார்த்தம். தஸ்மை நமஹ துப்யம் நமஹ இதி. அனந்தரம் என்றென்றும் சேவகமே ஏற்றி பரகொள்வான். போற்றி போற்றி போற்றி இத்யுக்த்வா இதானிம் சர்வதா அஸ்மாகம் கைங்கரியம் ஸ்வீகரோதி கலு. அஸ்மாகம் கைங்கரியம் ததேவ ஸ்வீகரோதி. இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரம்பாவாய் அத்ய வயம் ஆகதாக த்வத்தஹ கைங்கரிய பிராப்தயே வயம் அத்ர ஆகதாக. அனந்தரம் ஏவ கிம் கிம் அஸ்மாகம் கிருதே தாத்தவியம் இதி வதந்தி. பகவான் இதானிம் ஆகதஹ தஸ்ய ஸ்துதிம் கிருத்வா கைங்கரியமேவ யாச்சந்தே கோபகன்யாஹ. அனேன மத்தியேன அத்ர ஸ்வாபதேஷே பகவதஹ பாதஸ்துதிஹி பதஸ்துதிஹி ததேவ சரணாகதிஹி இதி அவகந்தவ்யம். அஹங்காராதீன் த்யக்த்வா அஸ்மாபிஹி பகவான் பிராப்தவ்யஹ. பூர்வம் மகாபலிஹி அஹங்காரேன சர்வாம் பூமிம் அபகிருத்தவான். தஸ்ய அஹங்காரம் சமீகர்த்தும் வாமனோ பபுவ பகவான். ததனந்தரம் இந்திரஹ கிருஷ்ணாவதார சமயே அஹங்கார பரேன கோபானு பீடித்தவான் அதிவிருஷ்டியா. தஸ்யாபி அஹங்காரம் பகவான் நாசித்தவான். பகவான் கலு பக்தானாம் நாசம் ந கரோதி. மகாபலிரபி பகவதே பகு ரோச்சதே அதேவ தம் அனுகிரகித்தவான் ஏவ தஸ்ய அனுகிரகமேவ தத்தவான். இந்திரஸ்யாபி கேவலம் கர்வ சமனம் கிருத்தவான். தாதிஷ குணவான் பகவான். அதேவ பிரப்ரதமம் அஸ்மாபிரபி அகங்கார மமகாராக தியக்தவ்யாக, துர்குணாக தியக்தவ்யாக, தத் சர்வனபி சர்வானபி தியக்த்வா யதி பகவதி சரணாகதிம் கரிஷ்யாமஹ தரிஹி சாயேவ க்ஷேமாய பவதி, அஸ்மாகம் நித்ய கைங்கரியம் அனக கைங்கரியம் பிராபயதி இதி பாவஹ. அத்ர கிஞ்சித் ஐதிஹ்ய சுவாரஸ்யமஸ்தி. நஞ்சியர் இதி ஆச்சாரிய மகாபாகாக ஆசன் பராசர பட்டாரியானாம் சிஷ்யாக. கதே ஜலே சேதுபந்தம் இதி பெரியாழ்வார் ஏவம் ஆண்டாள் பிரதி உக்தவந்தஹ. தேஷாம் சமயஹ தயோஹ சமயஸ்து கலியுகம் கலியுகஹ. ராமகிருஷ்ணாவதாராஹ கலு பூர்வேஷு யுகேஷு ஜாதாஹ. ததாபி பிதா ஏவம் புத்ரி தேஷாம் அவதாரானாம் அனுபவே ஏவ மக்னாஹ ஆசன். கதா அபவத் கதா அபவன் தேச அவதாராஹ கதா தௌ திஷ்டதஹ. கதே ஜலே சேதுபந்தம் அவதாரஸ்து அவதாராஹ து பகு காலபூர்வம் ஜாதாஹ. யதா நத்யாம் கஸ்யாம்சித் அதிவ்ருஷ்ட்யா ஜலம் அதிகதையா அவர்த்தத கிந்து இதானீம் கிஞ்சிதபி ஜலம் நாஸ்தி கிரீஷ்மகாலே. ததா கோபி பூர்வம் யத் ஜலமாசீத் தத் ஸ்மிருத்வா சேதுபந்தனம் கரோதி தத்வத் தேஷாம் அனுபவஹ இதி தே ஸ்துதவந்தஹ. ஏஷாபி ஸ்துதிரேவ நது நிந்தனம் நது நிந்தா. அஸ்து அனேன உபன்யாசஹ சமாப்யதே. அனந்தரம் உருத்தி மகனா இதி ஆரம்பியமானம் பஞ்சவிம்சதிதம பத்யம் பஷ்யாமஹ த்ரக்ஷ்யாமஹ. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.